பரியாகுலம் மகதி துக்க பயோனிதௌ மாம் பஷ்யன் கரீஷயதி ஜோஷமவஸ்திதஸ்த்வம் ஸ்பாரே க்ஷணேபி மிஷதி த்வயி நிர்நிமேஷம் பாரே கரிஷ்யதி தயா தவ துன்னிவாரா. 36வது பத்தியம் ஸ்ரீ வரதராஜ பஞ்சாசத்து. 34வது பத்தியத்துல சேஷாத்வலேஷ நயனே கைவாதி பாரஹன, இவ்வளவு தூரம் என்னை கொண்டு வந்த உனக்கு இத்தனை பாரத்தையும் கழிச்சுட்ட, இனி எஞ்சியிருக்கும் காலத்தில் இருக்கக்கூடிய பாரத்தை தரிப்பது அது ஒரு பெருஞ்சுமையா அப்படின்ற மாதிரி கேட்டார். 35ல ஒரு கால் சரணாகதி பண்ண அப்புறமும் எனக்கு நரகவாசாதிகள் போல துக்கங்கள் ஏற்படுமேயானால் அது உனக்கு உனக்கே ஒரு உன்னுடைய புகழுக்கு ஒரு கேடு. சரணாகதர்களை சம்ரக்ஷிப்பவன் என்று ஒரு பெயர் வாங்கி வச்சுருக்க, அந்த பெயருக்கு அல்லது உனக்கு ஒரு அவப்பெயரா ஆயிடும்னு சாதிச்சார். இப்ப 36வது பத்தியத்தில் சொல்ல போறார், எம்பெருமானே நான் இந்த சம்சார சாகத்தில் அல்லல்பட்டுருக்கேன், கஷ்டப்பட்டு இருக்கேன். நான் கஷ்டப்பட்டதுன்னு கண்ணை விரிச்சு பார்த்துட்டு இருக்க, ஒரு கால் நீ யோசனை பண்ணிட்டு இருக்கலாம், என்ன பண்ணலாம், இவனை எப்படி வந்து இந்த கஷ்டத்தை போக்கலாம்னு, அல்லது வேற யார் இவனை காப்பாத்துறான்னு பார்க்கலாம்ன்ற ரீதியில கண்ணை விரிச்சுட்டு பார்த்துட்டு இருக்கான் எம்பெருமான். ஒன்னும் கை கொடுக்காம தத்தளிச்சுருக்கிற என்னை பார்த்து கை கொடுக்காம நீ பார்த்துட்டு இருப்பேயானால், இந்த நீ பார்த்துட்டு இருக்கிற சமயத்திலேயே உன்னுடைய தயை, உனக்கே அடங்காத உன்னுடைய தயை, அதான் அவருடைய ஒரு கவித்துவம். துர்நிவாரா தயான்னு போட்டுண்டர், தடுக்க முடியாத தயா. அந்த தயாதேவி என்ன பண்ணுவான்னு கேட்டா, என்ன ஒரு க்ஷணத்துல அந்த சம்சார சாகரத்தை கடக்க வச்சிருவான் சாதிக்கிறார். தயைன்னு போட்டிருக்கார் சுவாமி அற்புதமா, தயனால தயாதேவின்னு வச்சுக்கலாம் அல்லது பெரிய விராட்டின்னு வச்சுக்கலாம். அதை அவளே சேர்த்துருவா, நீ பார்த்துட்டே இரு, நீ யோசிச்சுட்டு இருக்க, பார்த்துட்டு கண்ணை திறந்து யோசிச்சுட்டு இருக்க, நீ யோசிச்சுட்டு இருக்கும் பொழுதே கண்ணை கொட்டுறதுக்கு மறந்த கண்ணை கொட்டாம என்னை பார்த்துட்டு இருக்க, என்ன பண்ணலாம்னு. அந்த சமயத்தில் அவள் என்ன பண்ண போறேன்னு கேட்டா, நீ பார்த்துட்டே இருக்கு ஜேவே, பாரு உன்ன அவ என்னை காப்பாத்திட்டு போற, அதுக்குள்ள நீ என்னை காப்பாத்துன்ற தாத்பரியம். அதாவது இதெல்லாம் ரசிக்கணும், ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி பார்க்கக்கூடாது. பெருமாள் யோசிச்சுட்டு இருக்கச்சே பிராட்டி அது மாதிரி பண்ணுவாளான்லாம் கேட்கக்கூடாது. இது வெறும் வெறும் ரசனைக்காக தான், அனுபவத்துக்காக தான். கவிகளுக்கு பக்தர்கள், சிறந்த பக்தர்களாக இருக்கக்கூடிய கவிகளுக்கு இந்த மாதிரிலாம் தோணும். ஸ்தோத்திரத்திலையும் கிட்டத்தட்ட இதே மாதிரி ரீதியில் தான் அதுவும் அமைஞ்சிருக்கு. ஆனால் அங்கே சொல்லப்படாத சில விஷயங்களை சுவாமி இங்கே காண்பிச்சிருக்கார் இவருக்கே உரிய ஒரு ரீதியில். ஆழ்வார்களுடைய பிரபந்தங்களை பார்க்கச்சேவும் அவளுக்கு இங்கே இருக்கிறதுக்கு உண்டான ஒரு இங்கே ஒரு பொறுமை இல்லை, சம்சாரத்தை இதுக்கு மேலே சகிச்சுக்கிறதுக்கு பொறுமை இல்லை. அப்போ அவளுடைய மனோபாவத்தை வெளிப்படுத்துறதுக்கு அந்த பத்தியங்கள்லாம் அமையும். இப்போ இதே சுவாமியே பின்னாடி வைகுண்ட வாசேப்பி நமேபிலாஷகன் பற்றி சொல்ல போறார். அதனால ஒன்றுத்துக்கு ஒன்று பார்த்த முரணாக இருக்க மாதிரி தோணும், ஆனால் அந்தந்த பாவம், அந்தந்த பாவம் வெளிப்படைச்சு அந்தந்த பத்தியமானது அமையும். அதை கொண்டு நம்ம ரொம்ப ஆராய்ச்சி பண்ணக்கூடாது. சுவாமி பிரபத்தியை பண்ணியிருக்காருன்னு சொன்னால் எம்பெருமான் பிரபண்ண காப்பாற்ற போறான். பிராரத கர்மா அதாவது இந்த தேகத்துக்கு என்ன உண்டோ அதோட அவசானத்தில் மோட்சத்தை அளிக்க போறான்றது சித்தமான விஷயம். இருந்தாலும் இவெல்லாம் பேசிவ் பிரபன்னா இல்லை, ஆக்டிவ் பிரபன்னா. ஆக்டிவ் பிரபன்னான்னு சொன்னால் பக்தியை இவ பாத்தியமா வச்சுட்டு எம்பிரமாணத்திலே மனசை ஈடுபடுத்தின் இருக்கிறவா, ஈடுபடுத்தின் இருந்தவா, அதனால அவளுக்கு இந்த மாதிரியான பாவங்கள்லாம் தோணின் இருக்கும். சரி, எம்பிரமாவுடைய பார்த்துட்டு இருப்பானா அப்படின்னு கேட்கலாம். அதுக்கு உதாரணம் இருக்கு, ஸ்ரீமத் ராமாயணத்துல விபீஷண சரணாகதி வந்தப்போ விபீஷணன் நின்றுட்டு இருக்கான் வானத்துல. அப்ப பெருமாள் என்ன பண்ணாருன்னா சபையை கூட்டுறார், சபையை கூட்டிட்டு எல்லாரையும் கேட்கிறார், கருத்து கேட்கிறார். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று சொல்றார். கடைசியில் அவகாசம் வந்தப்ப நான் இதை சொல்லலாமா அப்படின்னு கேட்கிறாராம். அது சுவாமி தேசிகனே அற்புதமாக அனுபவிக்கிறார் மகாவீர வைபவத்தில். அஹித சகோதர ரக்ஷ பரிக்ரஹ விசம்வாதி விவித சச்சிவ விஸ்ரம்பண சமய சம்ரம்ப சமுஜம்பித சர்வேஸ்வர பாவா. அஹித சகோதர ரக்ஷ பரிக்ரஹ, அவனை காப்பாத்துறதுல ஒரு சபையை கூட்டுறார். அந்த சபையில விவித சச்சிவ விஸ்ரம்பன அவாவா அவாவாளுக்கு தோணு சொல்றா, ஒருத்தர் சொல்றா காப்பாற்றணும், ஒருத்தரை காப்பாற்றக்கூடாதுன்னு சொல்றார். கடைசியில எனக்கும் ஒரு சொல்றதுக்கு விஷயமா இருக்கு, நான் சொல்லட்டுமான்ற ரீதியில் அவர் கேட்டு எம்பெருமான் சாதிக்கிறதா. அப்படி கலந்து ஆலோசனை பண்ணக்கூடியவர் தான்ற ரீதியில் இங்கே ஒரு அனுபவம். அப்படி ஒரு கால நீ யோசிச்சுட்டு இருந்தே, ஆனால் நீ யோசிக்கும் சமயத்திலேயே பிராட்டி என்ன காப்பாத்திடுவான்னு தாத்பரியம். அப்படி ஒரு அனுபவம். கரீஷ, கரீஷ தான் இங்க சம்போதன பதம். அத்திகிரி பெருமாளே கரிஷ்யதி, கரிஷ்யத்தின்னு சொன்னா சம்ஸ்கிருதத்துல லகாரங்கள்ல ஜெண்டர் கிடையாது. தமிழ சொல்லச்சு அவன் வந்தான் அவள் வந்தாள். அப்ப வந்தாள்னு சொன்னாலே கண்டிப்பா ஒரு ஸ்திரீ தான், வந்தான்னு சொன்னா கண்டிப்பா ஒரு புருஷன்தான். ஆனா சம்ஸ்கிருதத்துல ஆகச்சதி அல்லது ஆகச்சத்துன்னு சொன்னா அதை கொண்டு நம்ம லிங்கத்தை கண்டுபிடிக்க முடியாது, ஏன்னா சஹா ஆகச்சத்து சா ஆகச்சத்தான். அது மாதிரி இப்ப கரிஷத்தின்னு சொன்னா சேர்ப்பிக்க போகிறான் அல்லது சேர்ப்பிக்க போகிறாள் தான் நமக்கு தெரியும். வெறும் கரிஷத்தை மட்டும் பார்த்தா என்ன செய்ய போகிறாள்னா பாரே கரிஷதி, பாரே கரிஷத்துலே பாரம்னா நம்மளை பார்த்தோம் தீரம், அந்த கரை. அப்ப அதையில் அந்த அந்த கரையில் சேர்ப்பிக்க போகிறாள் அர்த்தம். ஏன்னா ஏன் போகிறாள்னு சொன்னோம்னா இங்க தயா சொல்லப்படுற, இது தயை கண்டைய மாறுது. அதனால தயா பாரே கரிஷதி. கசிய தயா தவ தயா, உன்னுடைய தயை, உன்னுடைய தயை பாரே கரிஷதி மாம்னு புரிஞ்சுக்கணும். என்னை உன்னுடைய கருணை வடிவான பிராட்டி அல்லது தயா சத்தத்தை சொன்ன மாதிரி தயா தேவி என்ன பண்ண போறான்னா என்னை அக்கறையில் கொண்டு சேர்த்து விடுவாள், சம்சாரத்தினுடைய அக்கறையில் கொண்டு சேர்த்து விடுவாள். எப்படி உனக்கு அடங்கின தயை தானே, நீயே யோசிச்சுட்டு இருக்கச்சு உன்னோட குணங்கள் அப்படி பண்ண முடியுமான்னு கேட்டா, அல்லது பிராட்டி அப்படி பண்ண முடியுமான்னு கேட்டா துர்நிவாரான்னு போட்டுட்டு அழகா துர்நிவாரா தயா, உன்னாலேயே தடுக்க முடியாதுன்னு அர்த்தம். ஸ்ரீன்னு எடுத்துட்டோம்னா வல்லபா, வல்லபான்னு சொன்னா அத்தியந்த பிரியமானவள், அத்தியந்த பிரியமானவா சில கரைத்தை பண்ணிச்சு இவரால் ஒன்றும் கேட்க முடியாது, அப்படி வச்சுக்கலாம். அல்லது எம்பெருமானோட குணமானது அவ்வளவு சுவாபாவிகமான குணம், அவனே நினைத்தாலும் அவனோட தயை கட்டுப்படுத்த முடியாதுன்னு ஒரு அனுபவம். துர்நிவாராதயா தப துர்நிவாராதயா மாம் பாரே கரிஷத்தின் போட்டிருந்தார். எப்பொழுது நீ என்ன பண்ணிட்டு இருக்குன்னு கேட்டா அப்ப சொல்றார் துவயி ஸ்பார ஈக்ஷனே நிர்நிமேஷம் மிஷதி அபி மிஷத்யபின்னு. துவயி இது சதி சப்தமி, துவயி துவயினா நீ இருக்கும்போது அர்த்தம். ஸ்பாரேக்ஷனே ஸ்பாரஸ்பட்டா வாட்டிக்கான்னு அங்க தசாவதார சொத்தை சாதிக்கிறார். ஸ்பாரன்னு சொன்னா விரிந்த, ஈக்ஷனம்னா கண்ணு, ஸ்பாரேக்ஷனே துவயி ஸ்பாரேக்ஷன்னா நீ விரிந்த கண்களுடன். நிர்நிமேஷம் மிஷத்யபி, நிர்நிமேஷம்னா இமை கொட்டாமல், கண்ண கொட்டாம பார்த்துட்டு இருக்கான்னு சொல்றமோ அந்த இமை கொட்டாமல் அர்த்தம். நிர்நிமேஷம்னா நிமிஷிக்காமல் சொன்னா இமைக்காமல், மிஷதி மிஷத்தின்னா உயிர்த்து கொண்டிருக்கும் போது, மிஷதி சதி அப்படின்னு அர்த்தம் அது. மிஷதி அபி கண் கொட்டாம நீ உயிச்சுட்டு இருக்கும்போது, கண் கொட்டாம நீ என்ன பார்த்துட்டு இருக்கும்போது உன்னுடைய தயை அல்லது பிராட்டி பெரிய பிராட்டி என்ன பண்ணுவான்னு கேட்ட என்ன காப்பாத்தி கொண்டு அக்கறையில் சேர்த்து விடுவாள் அர்த்தம். எப்பொழுதும் கேட்டா மகதி துக்க பயானிதோ பரியாகுலம் மாம், மகதி துக்க பயோனிதோ, மகதி துக்க பயோனிதம் சொன்னா மகத்து மகான் பெருசுன்னு அர்த்தம். துக்க பயோனிதி பயசுன்னா ஜலம், பயோநிதினு சொன்னா சமுத்திரம், அப்ப துக்க சாகரம் அர்த்தம், அல்லது சம்சாரமே துக்க சாகரமா இருக்கு. பயோநிதவுன்னு சொன்னா சமுத்திரத்தில் அப்படின்னு அர்த்தம், மகத்தின்றது அதுக்கு விசேஷனம். இந்த பெரிய துக்க கடலுள் அது துன்பக் கடலுள் பரியாக்குளம் மாம், ஆக்குலகன்னு சொன்னாலே ரொம்ப பெர்ப்ளெக்ஸ்டு கலங்கி இருக்கக்கூடிய அர்த்தம். பரியாக்குலகன்னு சொன்னா பரிதக ஆக்குலக சுத்தி டோட்டலி கன்ஃபியூஷன் மாதிரி வச்சுக்கலாம், இல்ல டோட்டலி லாஸ்ட் அப்படி திணறிக் கொண்டிருக்கிற மாம் என்னை, மாம்க்கு பரியாகுலமானது விசேஷனம். என்னை பஷ்யன்னு ஜோஷம் அவஸ்தித்தக எதி, இப்ப துவம் துவம்ன்றதை புரிஞ்சுக்கணும். நீ நீ பஷ்யன்னு, பஷ்யன்ன்றது சத்ரந்தம் சொல்லுவோம், பார்த்து கொண்டு ஜோஷம், ஜோஷம்னா ஆக்சுவலா சைலண்டா அர்த்தம், ஒன்னும் பண்ணாம மௌனமா எதையோ யோஜனை பண்ணிட்டு இருக்க, என்ன பண்ணலாம் எப்படி காப்பாத்தலாம்னு யோசிச்சுட்டு இருக்கன்னு வச்சுக்கலாம். ஜோஷம்ன்றது அவ்யயபதம். அவஸ்திதா அப்பி, அவஸ்திதா அப்படின்னா வெறும் இருக்கிறது அப்படியே, அவஸ்திதா ஒரு இருப்பு, எதி எதின்னு சொன்னா இருப்பாயே ஆனால், எப்படி மறுபடியும் நீ கண் கொட்டாம பார்த்துண்டு இப்படி ஒன்னும் பண்ணாம மௌனமா இருப்பாயே ஆனால், நீ அப்படி இருக்கும்போதே பெரிய பிராட்டி அல்லது தயாதேவி என்னை அக்கறைக்கு கொண்டு சேர்த்து விடுவாள்னு எம்பெருமான பார்த்துக்கோன்னு சொல்ற மாதிரி, நீயே பண்ணிடு அது பெட்டர்ன்னு சொல்ல வர தாத்பரியம். அல்லது பெரிய பிராட்டியோட ரோல், பெரிய பிராட்டியோட கெப்பாசிட்டி சொல்ற ஒரு பத்தியமாகவும் வச்சுக்கலாம். அவளுக்கு அந்த சாமர்த்தியம் உண்டு அப்படின்ற சொல்ற விஷயமாவும் இந்த பத்தியமானது அமைஞ்சிருக்கலாம். எல்லாத்துக்கும் மேல இத ஒரு அனுபவமா பார்க்கணும். ஒன்னு சுவாமிக்கு சம்சார தசையில சம்சாரத்தை இனிமேலும் பொறுத்துக்கிறதுக்கு ஒரு ஏற்பு இல்லை, ஒரு வெறுப்பு வந்துடுது, ஒரு விராகம் அல்லது வைராகியம்னு வச்சுக்கலாம், அல்லது ஒரு ரசனை. நமக்கு அந்த மாதிரி தோணாது, மகாகவிகளுக்கு அந்த மாதிரி தோன்றது. கரீஷ அவேத பதம்னா கரீஷ துவம் மகதி துக்க பயோனிதௌ பரியாக்குலம் மாம் பஷ்யன்னு ஜோஷம் அவஸ்திதா எதி துவை ஸ்பாரேக்ஷனே நிமிஷம் மிஷதியபி தவதையா துர்நிவாரா அல்லது தவ துர்நிவாராதையா பாரே கரிஷதி. கரீஷ அத்திகர் பெருமாளே துவம் மகதி துக்க பயானிதௌ பயோனிதௌ இந்த பெரிய துன்பக் கடலுள் சப்தமி பக்தி ஏகவச்சனம் ரெண்டுமே பரியாக்குலம் மாம் திக்கி திணறிக் கொண்டிருக்கிற என்னை பஷ்யன்னு ஜோஷம் அவஸ்திதா அபி பார்த்துக்கொண்டே சத்ரந்தம் பார்த்து கண்டினியூஸ் பார்த்துக்கொண்டே மௌனமாக இருக்கிற பொழுது அல்லது இருப்பாயேயானால் நீ எப்படி மௌனமா இருக்குன்னு கேட்ட கண்ணை கொட்டாம பார்த்துட்டு இருக்க என்ன பண்ணலாம்னு யோசிக்கிற மாதிரி தொயி ஸ்பாரேக்ஷனே ரெண்டிமேஷம் மிஷதி அபி நீ என்ன விரித்த கண்களோட கண் கொட்டாம என்ன பார்த்துட்டு இருக்க சேவே அப்படின்னு அர்த்தம். தவ தயா தவ துர்நிவாராதயா உன்னுடைய தடுக்க முடியாத உனக்கே உன்னுடைய உனக்கே அடங்காமல் இருக்கக்கூடிய அந்த தயை இருக்கே அந்த பெரிய பிராட்டி இருக்காளே அவ என்ன பண்ணுவா உனக்கும் அவளுக்கும் ஒரு போட்டி வைக்கலாம் யாருடைய தயையானது பெருசுன்னு நிச்சயமா அவதான் ஜெயிப்பா அவ என்ன பண்ணு கேட்டா அப்படியே பாரே கரிஷதி மாம் என்னை சம்சாரத்தினுடைய அந்த கரைக்கு அல்லது மோட்சத்தில் கொண்டு வந்து சேர்ப்பிக்க போகிறாள் நீ வேணா பாரு அப்படின்னு சொல்ற மாதிரி சுவாமி கிட்ட விஞ்ஞானம் பண்றார். நீ என்ன புறக்கணிக்கிற மாதிரி யோசிச்சா கூட பிராட்டி என்ன காப்பாத்திடுவான்னு அழகா ஒரு அனுபவம் இந்த 36வது பத்தியத்துல.